Do-do-do-do-do. Na-na. Your eyes may be your own, but your dreams are mine. Do do do do do do do, yeah. இருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும் எனதே எனது. கனவுகள் மட்டும் எனதே எனது. La da di da. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி, ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனிதான் எந்த அந்தாதி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உண்மையில் பிழை. ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, முக்கினோ நீ மர்மம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதும் இல்ல, புன்னகையோ போகன்வில்ல. நீ நின்று இருமின்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனி கட்டி ஆகாதோ, என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சை போகாதே, இது பொய்யோ மொய்யோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சை போகாதே.